అక్కా పెద్ద జక్క వండి, అక్కా పెద్ద జక్క వండి, అక్కా పెద్ద జక్క వండి. నీ దాండి కిలియే ఉన్న పక్క పన్ని కుటి గిట్టు పోవాండి వెళ్ళియే. கல்லாட்டம் இருக்கிறியே, நான் துந்த வந்தா நீ முறைக்கிறியே. அக்கா பெத்த ஜக்கா வண்டி, அக்கா பெத்த ஜக்கா வண்டி. செல்ல குட்டி செல கட்டி வந்தாலும் அழகு, அவ வெள்ள கட்டி போல ஒண்ணு தந்தாலும் அழகு. கண்ணு குட்டி ஒண்ணு கட்டி கொண்டாலும் விளைஞ்ச தோட்டமா பறிக்க வாட்டமா, பிறந்த பொண்ணு நீதானே. முன்னழகில பின்னழகில இச்சு வைக்கட்டுமா, கிட்டம் போல பிச்சு திங்கட்டுமா. பதமா இதமா தரியா குச்சா நீ கொடுக்கிறியே, ஒத்தி வைக்காம எடுக்கிறியே. ஒத்தி வைக்காம முசுக்குறியே, எனக்கு பல்லால சரிக்கிறியே. அக்கா பெத்த ஜக்க வண்டி, அக்கா பெத்த ஜக்க வண்டி, அக்கா பெத்த ஜக்க வண்டி. நீ தாண்டி கிளியே உன்ன பக்கா பண்ணி கூட்டிக்கிட்டு போவேண்டி வெளியே. கட்டி கொள்ள என்ன தந்தா உன்னோட வருவேன், சொத்து சொகம் எல்லாம் நீ தான் தன்னால தருவேன். அக்கா பெத்த ஜக்க வண்டி, அக்கா பெத்த ஜக்க வண்டி. மொத்த சொல்லால உழுக்கிறியே, என்ன சைனா பிங்கா நான் உடைக்கிறியே. அக்கா பெத்த ஜக்கா வண்டி.